శ్రీమాన్ వెంకటనాథ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. అస్తు గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல என்ன தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தீபத்துக்கு பிரபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் தீபத்தினுடைய அவயவம்னு சொல்லக்கூடாது, பிரபைய தீபத்தோட அவயவம்னு சொல்லக்கூடாது. தீபம் வேற, தீபத்தினுடைய தர்மமா இருக்கக்கூடிய பிரபை வேற. ஆனா ரெண்டுமே திரவியம்தான். இப்படி எல்லாம் சொல்லி வைசேஷிக மதத்தை கண்டனம் பண்ணினோம். இது கூட எப்படி சொன்னோம் அப்படின்னாக்க, எம்பெருமானார் திருவுள்ளத்தை அடியொற்றியே சொல்லப்பட்டது. ஏன்னா எம்பெருமானார் பார்த்துட்டேன்னா ஜீவனுடைய சுரூபம் ஞானம், அவனுடைய தர்மம் சுபாவம் எதுனாக்க அதுவும் ஞானம்தான். அதுக்கு பிரபா பிரபாவ திரவிய திருஷ்டாந்தம் தான் காமிச்சிருக்க. பிரபையும் பிரபையை உடைய அந்த வஸ்து தேஜோ திரவியம் இதை வச்சுதான் அங்க சாதிச்சிருக்க. அதனால ஞானம் தர்மபூத ஞானம் சுரூபம் இது ரெண்டும் திரவியம்தான். ஆனால் இவனுக்கு குணமாகவே இருக்குது, சுபாவமே இருக்கிறதுனால அதுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு பேரு. அதே மாதிரியாக இந்த இது பிரபையை உடைய ஒரு விளக்கு அல்லது ஒரு தேஜோ திரவியம், அதற்கு இந்த பிரபைங்கிறது எப்பொழுதும் சுபாவமாக குணமாக தர்மமாகவே இருக்கு. அதனால அத தர்மம் குணம்னு சொல்றமே தவிர்த்து அது திரவியம்தான். இந்த குணம்ன்றது இந்த இடத்துல பாரிபாஷிக வசனம்தான். குணம்ன்றது நம்ம லோகத்துல சொல்றமே அது திரவியம், அதனுடைய குணம் இது அப்படின்னு சொல்றமே, அத மாதிரி இல்லை. இந்த இடத்துல பொதுவாக திரவியமே குணமாக மாறுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, நந்தி தேவதத்தகான்னு சொல்றான். நந்தி தேவதத்தகன்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் தண்டத்தை உடையவன் அப்படின்னு சொல்றான். அதே அந்த தண்டத்தை அவன் என்ன பண்றான்னாக்க, கீழே வச்சுருவான். கீழே வச்சுட்டு இப்போ தான் சுதந்திரமா நிக்கான், தண்டத்தை பிடிக்கவே இல்லை. அப்ப அவன் தண்டி தேவதத்தன் இல்ல, அவன் சாதாரண தேவதத்தன். அப்ப அந்த தண்டம் முதல்ல இவனுக்கு விசேஷமா இருந்தது. தேவதத்தன் எப்ப தண்டத்தை வச்சு நடந்தானோ அப்போ அவனுக்கு அந்த தடியானது விசேஷமா இருந்தது. அப்ப தண்டி தேவதத்த அப்படின்னு பேர் இருந்தது. ஆனா இந்த தண்டத்தை கீழ வச்சுட்டான்னாக்க அதுக்கு என்ன பேரு? தண்ட வேற, தேவதத்தன் வேற. தண்டம் இது விசேஷமா நிக்கிறது, அது விசேஷமா இல்ல. அத மாதிரி இந்த தர்மபூத ஞானம்ன்றது தெரிஞ்சே இருக்காது. இதான் விசேஷம். பாஷகரே சாதிக்கிறார், தண்டி குண்டலி அப்படின்னு சொன்னாங்க. குண்டலத்தை உடையவன் காதுக்கு குண்டலத்தை போட்டுருக்கான். அப்போ குண்டலி குண்டக அப்படின்னு சொன்னான்னாக்க குண்டலத்தை உடையவன். ஆனால் அதை தனியா பிரிச்சு வச்சுட்டாலும் அது குண்டலம் தான் ஆகிடும். குண்டலின்னு அவனுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் தான் வச்சுட்டானே தனியா. அதெல்லாம் பிரதட்சித்தம், தனியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அதே இந்த தர்மம் ஞானம் தர்மபூத ஞானம் அது மாதிரி இந்த பிரபை இவைகள்லாம் அது மாதிரி ஒரு புஷ்பத்தினுடைய வாசனை இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க எப்பொழுதும் அந்த திரவியத்தோட சேர்ந்தேதான் இருக்கும், சேர்ந்தேதான் இருக்கும், தனியா பிரிக்க முடியாது. அதனால இவைகள்லாம் வந்து அபிரதட்சித்த தர்மங்களா இருக்கு. அதுல சிலது குணமாகவே இருக்கும், சிலது திரவியமே. ஆனால் அதுக்கு தர்மமா இருக்கிறதுனால குணம் சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இத நேற்று ஸ்லோகத்துல எம்பெருமானார் சாதித்தபடியே அதை பார்ப்போம். அததான் சாரியதிகம் சாதித்த. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானார் இந்த இடத்துல இந்த மாதிரி பாதிச்சுட்டார். அதாவது பிரபா பிரபாவ தத்துக்கள் அதை திருஷ்டாந்தமாக காமிச்சு தர்மபூத ஞானத்தையும் ஜீவனையும் ஞான சுரூபத்தையும் ஒன்னா சேர்த்திருத்த, தர்ம தர்மி பாவம் ரெண்டுத்துக்கும் உண்டுன்னு சொன்ன. சரி, அதனால பிரபையும் பிரபை வேற, பிரபையை உடைய திரவியம் வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னும் சில இடத்துல பிரம்மாவனாரு திரிபாஷ்யத்துல சில பங்க்திகள் இருக்கு, சில ஸ்ரீசூக்திகள் பிரம்மாவனாரு சாதிச்சிருக்கார் பாஷ்யத்துல. அதை பார்க்கச்சு இந்த தேஜோத்ரவியம் இருக்கே அதனுடைய பிரபை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த பிரபைன்றதே ஒண்ணும் தனியா கிடையாது, அது கிடையாது அப்படின்னுட்டு அவரே சொல்ற. அப்போ இந்த ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது, ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது, ரெண்டு ஸ்ரீசூக்திக்கும் விரோதம் வருது. அப்ப எம்பெருமானார் தவறாக சொல்லிட்டேரா, அல்லது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன, அதுக்கு சாமரஸ்யம் சொல்ல முடியுமா? அதனால கேள்விப்படுது. அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் என்ன பண்றக்க. இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு, கரதல இது சொல்றாரு, கரதல பிரதிஹத கதயோஹி ரஷ்மய பகுளாக ஸ்வயமேவ ஸ்புடதரம் உபலப்யந்தே. இது ஒரு ஸ்ரீசூக்தி. இது எப்படி இருக்குன்னா மகா சித்தாந்தத்துல சாதிக்கிறார். இப்ப என்ன பண்றான், சூரியன் வருது, சூரியனுடைய பிரகாசம் வருது, இந்த சூரிய பிரகாசம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சுட்டு இருக்கு. தன்னுடைய கை உள்ளங்கை இருக்கு பாருங்க, அந்த உள்ளங்கையால அந்த பிரகாசம் வருது பாருங்க, அதை எப்படி கையால மறக்கணும், கையால இப்படி காமிக்கணும், கையால காமிக்கிட்டு பொதுவாக அந்த பிரகாசம் போகச்சே பிரகாசம் தெரியுது. கையால மடக்கி பார்த்தோம்னாக்கா அப்போ இன்னும் பிரகாசம் அதிகமா தெரியும், இன்னும் பிரகாசம் அதிகமா தெரியும். இது லோகத்துல நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். சுவாமி இன்னும் பாஷ்யகாரர் சாதிக்கிறது, கரதல பிரதிஹத கதையோகி ரஷ்மையா, சூரிய ரஷ்மிகள்னா கரதலம் உள்ளங்கை, அதனால பிரதிஹதம் தடுக்கப்பட்ட கதையா, நேரம் வந்துட்டு இருக்கு அந்த ரஷ்மிகள், சூரியன் வந்துட்டு இருக்கு, அதனுடைய வெளிச்சம் தெரியுது. அந்த தெரியும் பொழுது அது நேர போறது, எந்த இடத்துல போய் அது போய் விழுமோ அங்க விழுது. அந்த சமயத்துல நம்ம கையால மடக்கணும்னா தடுத்தோம்னாக்க அப்ப உள்ளங்கையில அந்த கிரணங்கள் படுறது, படுற சமயத்துல சாதாரணமா வெளிச்சம் தெரியறது கூட இப்போ இந்த கையில பட்ட உடனே அது இன்னும் வெளிச்சம் தெரியறது. இதா பாக்கிறோம், இது உண்டு, எனக்கே அனுபவம் உண்டு. அதனால அதுல கதையா பிரதிகத கதையா, அதாவது நேர வரத்தை நம்ம தடுத்துட்டு அது என்ன பண்றதுன்னு திரும்பி போறது, திரும்பி போற மாதிரி இருக்கும். அதனால அது என்ன ஆகுறதுனாக்க பகுலாக ஸ்வயமேவ ஸ்புடதர உபலப்யந்தே, நிறைய பிரகாசம் அது இன்னும் ஸ்பஷ்டமா நன்னா தெரியுது, தெளிவா தெரியுது அப்படின்னு பாஷ்யகார சாதிச்சிருக்க. இது ஒரு ஸ்ரீசூக்தி. இன்னொரு ஸ்ரீசூக்தி என்னன்னா ஜாதி விசாரத்துல பின்னாடி வரப்போகுது, ஜாதி விசாரத்தை ஒண்ணு சொல்ற. என்ன பண்றோம், கண்ணாடி பின்னாடி நம்ம நிக்கிறோம், நம்ம எல்லாரும் கண்ணாடி பின்னாடி நிக்கிறோம், கண்ணாடி பின்னாடி நிக்காதவரை இது இல்லையே, கண்ணாடி வினாடி நாம நிற்கும் பொழுது நம்ம முகம் அந்த கண்ணாடியில தெரியும். இப்ப இது பிரதிபிம்பம் தான் தெரியும், பிரதிபிம்பம் தெரியுது, நம்மளுடைய முகமே கண்ணாடியில தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாக்க, கண்ணனுடைய கதிர்கள் இருக்கும், கண்ணனுடைய கதிர்கள் போறது ரேசன்றால் அது போற சமயத்துல இந்த கண்ணாடி இருக்கும் அது என்ன பண்றதுன்னாக்கா தடுத்துடும். அது தடுத்துறதுனால நம்மளுடைய நயன லட்சுமிகள் அது தடுக்கப்படுகிறது. தடுத்துருச்சுனாக்க அப்ப என்ன ஆகுதுன்னா நம்முடைய முகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அது காமிக்கிறது. தர்ப்பணாதி பிரதிஹத கதையோகி நாயன லட்சுமையா நிஜ முகாதி கிருண்ணந்தி அப்படின்னுட்டு ஜாதிவாத விவாதத்தில் சாய்க்கிறது. இது ரெண்டுமே விஜயானசாதிகளத்துல மகா சித்தாந்தத்திலும் சாதிக்கிறார். முதல்ல என்ன சாதிச்ச, சூரிய ரஷ்மி அது நேர போறது, கையால் நாம தடுத்தோம்னாக்க உடனே அது வந்து திரும்ப வரா மாதிரி இருக்கு, திரும்ப வருது, அதனால இன்னும் பிரச்சனை தெரியுது. அதனால இப்ப சூரியன் தான் இங்க தடுக்கப்படுகிறது. சூரியன் வேற, சூரியனுடைய பிரபை வேறன்னு நீங்க சொல்லாதீங்க. அந்த சூரியன் தான் அப்படியே வருது, அது செதறது, செதற மாதிரி இருக்கிறதுனால அது நம்ம கைப்பட்டு திரும்ப கதி வர்றதுனால, திரும்ப சொல்றதுனால அது படிச்சுன்னு தெரியறது. அப்படின்ட்டு லோகத்துல ஒரு அனுபவம் இருக்கு. அதை கொண்டு பார்த்தாக்க இந்த பிரபை வேற, பிரபையை உடைய தீபம் வேற அப்படின்னு சொன்னதுக்கு விரோதம் மாதிரி இருக்கு. ரெண்டு ஸ்ரீசுக்தி எம்பெருமானது அந்த இது சொன்னோம் கண்ணாடி முகம், அதுவும் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் வந்து சொல்ற. ஏன்னா பாஷை தேசிய நினைவுட்ட வாசத் பிரபாதவ் அப்படின்னு ஆதிசப்தம் பிரயோகம் பண்றக்க. அதனால உத்தமன் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த ரெண்டு ஸ்ரீபாஷை ஸ்ரீசுக்தியுமே காமிக்கிட்டார். ஆகையினால இது ரெண்டு ஸ்ரீசுக்திகளையும் வச்சுட்டு பார்த்தாக்க, போன ஸ்லோகத்துல சொன்ன ஸ்ரீசுக்திக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஸ்ரீசுக்திகளுக்கும் விரோதம் வருது. இப்படி விரோதம் வருதுனால இதை எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது அப்படின்னு கேள்வி வந்துடுறது. பாஷக தேசிகனே தர சம்பாதிச்சு அதை சாதிச்சிருக்க வந்து ரெண்டு ஸ்ரீசுக்தியும் சாதிக்கிறாரு சர்வார்த்தியில. அதனால இப்ப ரெண்டு ஸ்ரீசுக்தியும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்ரீசுக்திக்கும் அந்த போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீசுக்திக்கும் விரோதம் இருக்கு. அதற்கு எப்படி இது? அதனால இப்ப வந்து ஒரு நேற்று நாம என்ன சொன்னோம், ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கு மலையை ஏறுறது, மலையேற சமயத்துல அதனுடைய ரஷ்மிகள் பிரபை அதுவும் மலையை ஏறுறது போயிடுறது அப்படின்னு நாம சொன்னோம். இப்ப இந்த ஸ்ரீசுக்தியை பார்த்தா என்ன தோன்றதுன்னா, சூரியன் அது மேல இருக்கு, அது இவ்வளவு தூரம் வருது, இவ்வளவு தூரம் வருது, இவ்வளவு தூரம் வருதுன்றது அது செதறினா வருது, செதறி வந்ததுதான் நம்ம கையில படுறது, நம்ம கையில பட்டுதான் இத மாதிரி படிச்சுன்னு தெரியுது. அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரே சமயத்துல உற்பத்தி நாசம் பிரபைக்கும் பிரபையை உடைய திரவியத்துக்கும் ஒரே சமயத்துல இருக்கிறது ரெண்டும் அப்படின்னு சொன்னா வராது. அதனாலதான் நம்ம வந்து லோகத்துல ஒண்ணு பாக்குறோம், நேத்து கூட பார்த்தோம் ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னம் கூட சரி நல்லா பிரகாசம் வந்து இருக்குது, அத்தை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிய மாட்டேன்றது, தெரிய மாட்டேன்றது. அதே அது போயெடுத்தோம்னாக்க அந்த மூடுறமே, அது போயெடுத்தோம்னாக்க கஷ்டமா எல்லாம் தெரியுது. அதனால சங்கோஜம் விகாசம்ன்றது ஞானத்துக்கு மட்டும் இல்ல, இந்த வெளிச்சம் ஒளி இருக்கே இதுக்கு கூட உண்டு. அதனால இந்த பிரபை பிரபையை உடைய திரவியம் வேறு வேறு தர்ம தர்மி பாவம் அப்படின்லாம் வரவே வராது. சரி இப்ப நாங்க என்ன சொன்னோம், நேர்த்தி ரத்தனம் இருக்கு, அந்த ரத்தனம் வந்து அது செதறது இல்லையே, செதறிச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், ரத்தனம் குறைஞ்சு போயிடும், ரத்தனம் குறைய குறைய அதனுடைய ஒளின்றதும் அதுவும் குறைஞ்சு போயிடுமே. அதனால ஒளி குறைஞ்சு போயிடுச்சுனாக்க அப்ப ரத்தனமே இல்லாம போயிடும். ஆனா அப்படி இல்லையே, லோகத்துல ரத்தனம் அப்படியே கெட்டியா இருக்குதே, அது குறையவே இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா சுவாமி என்ன கேட்கிறார், அதாவது வைதேகிய பட்சமா கேட்கிறார், எல்லா வஸ்துவமே நாம என்ன சொல்லியிருப்போம், பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுட்டு தானே இருக்கு. அதனால பஞ்ச பௌதிகத்துவம் அஞ்சு பூதங்களான ஆனது அனைத்துமே அப்படின்றத ஒத்துட்டு இருப்போம். அதனால ரத்னத்துல பார்த்திவ அம்சமும் இருக்கு, பிருதிவி அம்சமும் இருக்கு, அது இருக்கிறதுனால அது திருடமா இருக்குது, திருடமா இருக்குது. திருடமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய தேஜஸோட அம்சம் இருக்கும் இல்லையோ, அது என்ன பண்றதுன்னாக்க வெள்ள வருது, அது தெரியும் திருடமா இருந்தா கூட அதனுடைய பிரகாசம் வெளில வருதுன்னு நாங்க சொல்றோம். அதனால நம்மளும் பாக்குறோம், ஒரு குடை எடுத்துன்னு போறோம், வெயில் காயறது, வெயில் காயும் பொழுது அந்த ஆதப்பம் இருக்க சூரிய வெப்பம் அதை தடுக்கணும்ன்றது போகிறோம், நம்ம ஒரு குடையை எடுத்துட்டு போறோம். அத மாதிரி மழை கொட்டுறது, மழை கொட்டுற சமயத்துல ஒரு குடையை எடுத்துட்டு போறோம். இத மாதிரி எல்லாம் போற முடிஞ்சோ அப்பெல்லாம் என்ன ஆகுது, ஜலத்தை தடுக்கிறது, வேகமா மழை கொட்டுறது, குடையை எடுத்துன்னு போனா அந்த வேகத்தை தடுத்து நம்ம மேல ஜலம் படாம இருக்கிறது. அது மாதிரி வெயில் காயிறது, அதுக்கேத்த மாதிரி ஒரு குடையை எடுத்துன்னு போனோம்னாக்க அப்போ அந்த வெயில் நம்ம மேல படாம இருக்கிறது. அத மாதிரிதான் இங்க கூட கிரணகதி, சூரியனுடைய கிரணம், விளக்கனுடைய கிரணம், இதெல்லாம் பிரதீகாசம் இருக்கு, தடை இருக்கு, தடை இருந்ததுன்னு இந்த மாதிரி வருகிறது. அதே இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடை இல்லை அப்போ மழை ஜலம் படும், வெயில் மேல படும், இதெல்லாம் சகஜம்தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆதரனால இப்போ எம்பெருமானாலே உங்க பாஷகாரே சொல்றது எங்களுக்கு அனுகூலமாத்தான், எங்களுக்கு அனுகூலமாத்தான். அதனால இப்ப ரெண்டு ஸ்ரீ சுத்தி இருப்போ, பிரபை பிரபையை உடையது, அத மாதிரி ஞானம் ஞானத்தை உடையது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையோ, அது கூட வர்த்தியார் மதத்தை வச்சுன்னு சொல்றேன். இப்ப சொன்னேன் உள்ளங்கையில படுறது அதனால தடுக்கப்படுறது அதனால விழுத்து அதிகமாறுதுன்னு, அதுதான் எம்பெருமானாருடைய பட்சம், அதுதான் எம்பெருமானாருடைய பட்சம். அதே முதல்ல சொன்னது யார் பட்சம் அப்படின்னாக்க வர்த்தியாருடைய பட்சம், குணாத்வா ஆலோகவதுன்னு ஞாதிகரணத்துல சூத்திரகாரர் சாதிக்கிறார். வந்து ஒரே உடம்புல ஒரே உடம்பு, ஆனா உடம்பு பெருசா இருக்கு, நமக்கு ஜீவனா அணுவா இருக்கான், அணுவா இருக்கும் பொழுது இந்த உடம்புல வந்து பாதையமே வேதனா, என் காலில வேதனை இருக்கு, வலி இருக்கு, தலையில எனக்கு கொஞ்சம் வேதனை இருக்குது, கை சுகமா இருக்கு, இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்றோம். இப்போ அணுதானியவன் ஹிருதயத்துலதானே உட்கார்ந்துட்டு இருக்கான், அது எப்படி வரும் கேள்வி கேட்டு, அதற்கு பதில் சூத்திரக்காரர் ரெண்டு சமாதானம் சொல்லிருக்காரு. அதிரோத சந்தனவதுன்னு ஒரு சூத்திரம், குணாத்வா ஆலோகவதுன்னு இன்னொரு சூத்திரம். அதற்கு இந்த அவிரோத சந்தனவதுன்றத பூர்வபக்ஷம் மாதிரியும் வேற மதம் அது, ஆனா குணாத்வா லோகவதுன்றது சூத்திரகாரருடைய திருவுள்ளமாகவும் சாதிச்சிருக்காரு, அங்கேயே பாஷ்யம் இருக்கு. அப்படி அப்போ குணாத்வா ஆலோகவது, குணாத்து அப்படின்னாங்க தர்மபூதமா இருக்கு, தர்மமா இருக்கு, அது எப்படின்னா ஆலோகவது, ஆலோகம்னாக்க வெளிச்சம், விளக்கு, அந்த விளக்கினுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், அது எப்படி தர்ம தர்மை பாவம் இருக்குதோ குணமா இருக்குதோ அது மாதிரி நாங்க சொல்லிட்டு போயிட்டேன். அதையே கூட இவா இந்த ஸ்லோகத்துல பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறது பரசம்மதம், இன்னொரு மதத்தால் யாரோ ஒத்துக்கிறா, அத மாதிரி இங்க இருக்குது அப்படின்னு. அதற்கு தோன்றும் என்ன பண்றாருன்னா, குணாத்வா ஆலோகவதுன்னு அப்படின்ற சூத்திரத்துல சாங்கர பாஷ்யத்துல எப்படி உபபாதம் பண்ணப்பட்டிருக்கோ அதை அனுசரித்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இது வந்து சாங்கியா எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. சாங்கியா சொல்ற ஸ்லோகத்தையே தேசிகன் உதாரிக்கிறேன், தீப பிரபா யதா தஸ்மின் வினஷ்யதி வினஷ்யதி ததா பகிர்கதா கிரேஷா மூலச்சேதா வினஷ்யதி அப்படின்னு அவர் எடுத்திருக்கார் ஸ்லோகம். அதாவது தீபத்தினுடைய பிரபை, தீபம் படையை எடுத்துனாக்க தீப பிரபையும் போயிடுறது, அதே மாதிரி தீபத்தினுடைய இது இருக்கு பாருங்க பிரபைன்னு சொன்னமே அது கூட வெள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெள்ள வந்து அதாவது கூடத்துல இருக்கிற வழக்கு அந்த கூடி பெரியந்தன் தெரியறது, வெளிச்சம் தெரியறது, வெளிச்சம் அவ்வளவுதான் தெரியறதுன்னு சொன்னாக்க ஆனா குறைஞ்சிட்டே வருது, கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணுமே தெரியல. ஏன் அப்படின்னா மூலச்சேதா தினசதி, மூலமா இருக்கிறது தீபம், அந்த தீபத்தினுடைய மலையேறுதல் ஒண்ணு வந்துட்டுனாக்க அப்ப தீப பிரபையும் போயிடுறது. இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றா, ஜல பிரவாகம் இருக்கோ, ஜல பிரவாகம் ரொம்ப வேகமா வருது, ஜலம் நல்லா வந்துட்டு இருக்கிறது, முதல்ல நல்ல வேகமா வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறையுது, கடைசியில பிரவாகமே போயிடுறது, நின்றுடுறது. ஏன் அது அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து ஜலத்தை திறந்து விடுறானோ, எந்த இடத்துல இருந்து ஜலத்தை திறந்து விடுறானோ, அது அங்க நின்றுட்டு நினைச்சுக்கோங்க, திறந்து விடத்துல நின்றுட்டுனா இங்க நின்று போயிடும், பிரவாகம் முடிஞ்சிருந்தது இல்லையோ. அதனால இத மாதிரி அப்படின்னா அவ சொல்ற, அதாவது தடுக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் பாஷ்யகாரர் சாதிச்சிருக்க. இது அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, தீப பிரபாயதாக நினைச்சது சாங்கியால் சொல்றது, சாங்கரால் சொல்றது, இததான் அந்த இடத்துல பிரபாங்க பிரபை பிரபையினுடைய தர்மி ஆசிரியம், இத வச்சிருந்து சாங்கியால் சொல்றது தான் சின்னம் சொல்றே தவிர்த்து, இந்த விஷயம் நம்ம சித்தாந்தம் இல்ல, உங்க பாஷ்யகார சித்தாந்தம் இது கிடையாது. அப்படியானாக எது பாஷ்யகார சித்தாந்தம்னா, வைசேஷிகன் சொன்னா பார்க்கிறோம், அத மாதிரி சொல்றதுதான் பாஷ்யகாரருடைய சித்தாந்தம். அதாவது சூரியன் அல்லது விளக்கு அக்னி அந்த தேஜஸ்தானது செதறது, செதறதுதான் இந்த மாதிரி நமக்கு பிரபையாக கிரணமாக தெரியறது அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொன்னா நேத்தியே பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல பாஷ்யகார திருவுள்ளமாக இருக்கு அப்படின்னு அவ சொல்ற ஆக்ஷேபிக்கிறவா. அதற்கு சமாதானம் என்ன சாதிக்கிறதுனாக்க, இப்ப சமாதானம் சொல்லணும், அதுக்கு என்ன சாதிக்கிற, இது நீங்க சொல்றது தவறு, சொன்னது எம்பெருமானார், அவர் பரம ஆப்தர், பரம ஆப்தர் பாஷ்யகாரர் நமக்கு யாரு வசந்தவர். அதனால பாஷ்யகாரர் என்ன சாதிக்கிறாரோ அதுல ஒரு விரோதமும் வரக்கூடாது, வராது, விரோதமா சொல்லவே மாட்டேன். ஸ்ரீபாஷன் தெரிவிச்சிருவாங்கலாம் தெரியும், அங்கங்க ஏததுக்தம் பவதி ஏததுக்தம் பவதி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன், இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு. இது சொல்லப்பட்டதாகிறதுன்றது எதுக்கு இத மாதிரி எம்பெருமானார் அடிக்கடி சாதிக்கிறார், என்ன திருவுள்ளம் அப்படின்றதுக்கு தேசியன் தத்துவடிகையில ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஏததுக்தம் பவதி அப்படின்றதுனால என்ன சொல்லப்பட்டதாகிறது, எதனால் அது வருது அப்படின்னாக்கா, பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபஹ சம்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏததுக்தம் பவதினா சமாதிர் வியாகுலஸ்ய சே அப்படின்னு சாதிச்சிருக்க சுவாமி. பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபஹ, பிரம்மாண்டமா ஒண்ணு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாலு பக்கத்துக்கு மூணு பக்கத்துக்கு ஒரு விஷயம் சாதிக்கிறாருன்னா அதை சங்கிரகமா சொல்றதுக்கு ஏததுக்தம் பவதின்னு சாதிப்பேன் பிரம்மாண்டம். அது மாதிரி சங்கிரகமா ஒருவரில் ஒரு விஷயத்தை சொல்லிடுவேன், அப்ப நமக்கு தலையும் புரியாது வாழ் புரியாது, அந்த மாதிரி நம்ம விஷப்படுவோம். அந்த சமயத்துல சங்கிப்தசிய பிரபஞ்சம் சங்கிரகமா சொன்னது விளக்கமா விஸ்தாரமா சாதிப்பேன், இது ரெண்டு பிரயோஜனம். மூணாவது பிரயோஜனம் சமாதிர் வியாகுலசே, வியாகுலம் விரோதம் மாதிரி இருக்கும், முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் விரோதம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு சமாதி சமாதானம், இது வந்து விரோதமே கிடையாது, ரெண்டும் சரியா சமன்வயமாகும் அப்படின்னு சொல்றதுக்கு வர்றது இது இந்த ஏற்றுத்தம் பகுதியும் வரும். அதனால எம்பெருமான நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து அனுகிரகிச்சுட்டு போயிருக்காரு. ஆக எம்பெருமான என்ன சாதிச்சிருக்காருனாக்க, பிரபா பிரபாவ திரவியம், அந்த மாதிரி தர்மி சுரூபம் தர்மஸ்வரூபம், இது ரெண்டுத்துக்கும் தர்ம தர்மி பாவம் உண்டு அப்படின்னு தான் சொல்றக்க, இவ்வளவுதான். அத அதுக்கு விரோதமாக சூரியனுடைய ரஷ்மிய நம்ம கையால தடுத்தோம்னாக்க அது பிரதிகத கதையா, அதனால நமக்கு வந்து பிரச்சனை தெரியறது, அதனால சூரியனுடைய சிதறல்ல இருந்தா அது வருது, அந்த மாதிரி சொல்ற, இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு, விரோதம் இருக்கிறதுனால இது தவறு அப்படின்றதானே இப்ப ஆட்சேபிச்சா. இப்ப அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, விகல்பம் பண்ணணும். நீ எப்படி நீ இது சொல்ல போற, சமாதானம் எப்படியா சொல்லணும்? அந்த சமாதானம் ரெண்டு இருக்கட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு இருக்கட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு இருக்கட்டும் சொல்லலாம். சொன்னா எப்படி சொல்லணும்? அதாவதுன்னா இது வேற விஷயம், அது வேற விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல இது வேற விஷயம், அது வேற விஷயம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, ரெண்டுமே பிரபை, பிரபையை உடைய திரவியம், அந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் வந்திருக்கு. ரெண்டுமே அதை பத்தி தான் வந்திருக்கு. ரெண்டுமே அதை பத்தி வர்ற சமயத்துல இது ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கிற மாதிரியும், ரெண்டுத்துக்கும் விஷய பெயர்னு சொல்லி அதை நம்ம சமன்வயப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும். அது தவறு, அத மாதிரி வராது, அத மாதிரி இங்க வரவே வராது. அதனால அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. சரி, விகல்பம் பண்ணீங்களாமே, இப்படியோ அப்படியோ விகல்பம் பண்ணலாமே, இதையாவது போங்கோ இல்ல அதையாவது போங்கோ, ரெண்டு பட்சம் சொல்றீங்க, ரெண்டு பட்சமும் சரியாதான் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் கருப்பா இருக்கானா சோப்பா இருக்கானுன்னு கேட்டான், கருப்பா இருந்தா கருப்பா எடுத்துக்கோ, சோப்பா இருந்தா தான் சோப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அதுல விரோதம். ஏன்னா வஸ்துவோட விகல்பம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க, ஒரே வஸ்து, ஒரே வஸ்துவ இப்படி அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வஸ்துவோட விகல்பம் பண்றதுன்றதும் தோஷமானது, அதையும் அங்கீகரிக்க முடியாது. அதனால கிரியையில தான் விகல்பன்றது பண்ணலாம், கிரியையில தான் விகல்பன்றது பண்ணலாம். கிரியைன்னா என்ன அப்படின்னாக்க, இப்ப இந்த ஒருத்த என்ன பண்ணா போர்வை இருக்குது, போர்வைய வந்து போட்டண்டாம், போர்வைய போத்தண்டான்னு சொல்லணும். உடனே ஒத்தஞ்சான் அவன் பட்டுட்டு தான் போத்தண்டான், இல்ல இல்ல போத்துட்டு தான் பட்டுண்டான். இப்ப படுத்துண்டு போத்துண்டான்னு சொன்னாலும் சரி, போத்துண்டு படுத்துண்டான்னு சொன்னாலும் சரி, போத்துண்டா அதுதானே, போர்வைய போத்துண்டு படுத்துண்டான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லது படுத்துண்டு போத்துண்டான்னு சொன்னாலும் அவங்கள போத்துண்டான் அப்படின்றதுல முடிஞ்சுட்டு. அதனால இது கிரமம், கிரியைதமான விகல்பம் பண்ணலாமே தவிர்த்து வஸ்துவோட விகல்பம் பண்ண முடியாது. லோகத்துல ஒரே வஸ்துல ரெண்டு விகல்பம் பண்ண முடியாது, அதனால அதுவும் தவறு. அப்படியானாக்க என்ன அர்த்தம், எதுக்காக இத மாதிரி சாதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னாக்க, ஒண்ணு இந்த ரொம்ப சுலபமானது. இந்த இடத்துல பாஷ்யகாரர் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த அக்னியோ அல்லது சூரியனோ அல்லது கண்ணோ செதறிட்டுன்னு சொன்னார், அந்த மாதிரி சொல்லவே இல்லையே பாஷ்யகாரர், அத மாதிரி எங்கேயுமே சாதிக்கல. அவர் சொன்னது என்னது, ரஷ்மிகள் வருது, அந்த ரஷ்மிகள் வந்து கையால தடுக்கப்படுகிறது, அத மாதிரி கண்ணனுடைய ரஷ்மிகள் வருது, அது தர்ப்பணம் கண்ணாடி, அதனால தடுக்கப்படுகிறது. இப்படி தடுக்கப்பட்டதுனாக்க அது திரும்பது, திரும்பறது தான் நம்ம முகத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி சூரிய ரஷ்மி திரும்பறது நம்ம கையில பட்டு அப்போ வெளிச்சம் வெளிச்சம் தெரியுது. இவ்வளவுதானே சொல்றேன், இதுல எங்கேயாவது சிதிலம் அடைஞ்சது தகரித்து அப்படின்னு ஒரு வார்த்தையாவது இப்ப சொன்னா விஷயம் நாகான்னு எழுது, விஷயம் நாகான்னு சொன்னா கூட அதுக்கு என்ன திரவுள்ளம் அப்படின்னாக்கா, பரவி இருக்கிறதுங்கிற அர்த்தத்துலதான் சொல்றேன், தவிர்த்து அது செதறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த திரவியமே சிதறல, சூரியங்கிற திரவியமோ அல்லது கண்ணுங்கிற திரவ, கண்ணு செதறிடுத்த நான் கண்ணாடியை பாக்குறேன், அப்ப என் கண்ணுடைய ரஷ்மிகள் எல்லாம் போகுது அப்படின்னா கண்ணா செதறிச்சு, கண்ணு அப்படியே நிக்கிறது, கண்ணு அப்படியேதான் இருக்கு, அது செதறவே இல்லை, கண்ணு செதறவே இல்லை, சூரியன் செதறவே இல்லை, அக்னி செதறல, தேஜோ திரவியம் செதறல, அதனுடைய கிரணங்கள் ஒட்டிதான் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொன்னோம், கிரணம் இங்க இருந்தது நடுவுல நடுக்கூடத்துல இருக்கு தீபம், ஆனால் அதனுடைய கிரணங்கள் தான் சுத்தூர போறது, சுத்தூர போறது, பக்கத்துல இருந்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுது வெளிச்சம், அதே தூரத்துல இருந்தா குறைவா தெரியுது. இதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இந்த மாதிரி பாஷ்யகாரர் எங்கேயுமே சொல்லல, பாஷகாரர் சொல்லாமல் விஷயத்தை எடுத்துட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து ஆட்சேபிச்சிருக்கா, அந்த ஆட்சேபம் இல்லாட்டாக்கா சுவாமி வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டார், சுவாமி அந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்க மாட்டார். இந்த மாதிரி கேள்வி வரவேதான் சுவாமி சாதிக்கிறார். அதனால நீங்க எந்த ஆச்சாரியால் சொன்னாலும் சரி, எந்த ஆச்சாரியால் சொன்னாலும், அதாவது ரெண்டு ஆச்சாரியர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதிகரண சாராவளியில பிரசங்காத்தான் சொன்னாடிய அதிகரண சாராவளியில 15வது ஸ்லோகம் ஆரம்பத்துல அவதாரிக, நம்ம வந்து பூர்வீமாம்சையும் உத்தரமீமாம்சையும் ஒரே சாஸ்திரம்னு சொல்றோம், பூர்வோத்தரமீமாம்சையோ ஐக்கிய சாஸ்திரமே தவிக்கிறோம். அதுல இந்த பூர்வீமாம்சையும் உத்தரமீமாம்சையும் ஒரே சாஸ்திரம்னு சொல்லிட்டோம். அங்க வந்து முதல்ந்து ஜெயம் கர்மகாண்டம் 12 அத்தியாயம், தேவதா காண்டம் சங்கர்ஷ காண்டம் இருக்கு பேரு, அது 4 அத்தியாயம், அதுக்கப்புறம் பிரம்ம காண்டம் அது 4 அத்தியாயம், மொத்தம் 20 அத்தியாயங்கள். 20 அத்தியாயங்களை சொல்லிட்டு போதாயனர் பிரத்திகாரர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பகவான் போதாயனர் சொல்ற வந்து தம்மிதமே சாரியகம் ஜெய்மினியேன ஷோடச லட்சணேனே தி சாஸ்திரீக பிரசித்தி அப்படின்னு அவன் சொல்லிட்டு போட்டார். ஜெய்மினி மகர்ஷியினால பண்ணப்பட்ட 16 அத்தியாயங்களும் வியாசரால பண்ணப்பட்ட 4 அத்தியாயங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரே சாஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். போதாயினர் பகவத் போதாயினர் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா பத்திரத்ராகரன் ஒரு கிரந்தம் பட்ட பராசர பகவான் பண்ணினது, அந்த பராசர பட்டர் சாதிச்ச அந்த கிரந்தத்துல காசகிருஷ்ணர் தான் இத பண்ணிட்டு சங்கரக காண்டத்தை பண்ணது காசகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ போதாயனம் சொன்னது சரியா அல்லது பராசரப்பட்டது சாதித்தது சரியா, ரெண்டு மகான்கள் சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப அப்தார், அப்படிப்பட்ட ஆச்சாரிய பொருளாளுதான். அவ சொல்றதுல விரோதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்ப எதை தள்ளுறது எதை எடுத்துக்கிறது, சுவாமி வந்து சாதிக்கிறார் பிரத்தி கிரந்தேது ஜெய்மின் இப்ப ரஜிதையா சோரசாத்தியாய் உபாத்தா சங்கர்ஷ காசகிருஷ்ண பிரபவ இதிகதம் தத்வரத்னாகரோக்தி. இது கேள்வி, அதற்கு பதில் அத்திர ப்ரூமஹ சதுக்தௌ ந வயமிக புதா பாஜிதம் கிஞ்சித் அவிகா. சாதுக்கள் சொன்ன விஷயத்துல இது சரி இது சரி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தருடைய பட்சத்தை பாதிக்க வைக்கிறதுக்கு நாம யாரு? நாங்க வந்து அதுக்கெல்லாம் அதிகாரி இல்லை, நாங்க அதிகாரி இல்லைன்னு. ஏன்னா பேர்பட்ட மகன்கள் ரெண்டு பேரும் அது நமக்கு அருகதையே கிடையாது. அப்படியானா என்ன பண்றது அப்படின்னா, அது ரெண்டுமே ஏக அபிப்பிராயம், ஒரே அபிப்பிராயம், அந்த அதை வச்சுன்னு சொல்லிட்டு போனோம். அது அதுல விரோதம் கிடையாது. நிர்வாகஸ்து உபச்சாரா பொஜிட்டிகள் கிடதே ஏக தாத்பரிய யோகா அப்படின்னுட்டு அங்க சாதிக்கிறார். அதிகாவில ஒரே தாத்பரியம், பையன் என்ன பண்ணா அப்பா வீடு கட்டின, பையன் சொன்னா நான் தான் இந்த வீடு கட்டினேன்றான், பையன் வீடு கட்டினா அப்பா நான் தான் இந்த வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப அப்பா கட்டினது உண்மையா பிள்ளை கட்டினது உண்மையா? ரெண்டு பேருக்கு சொன்னது உண்மைதான், ஏன்னா ரெண்டு பேருக்கு வீடு கட்டணும்னு அவசரம் இருக்கு. ஆனா அப்பா கட்டினத பிள்ளை கட்டினான்னு சொன்னாலும் சரி, பிள்ளை கட்டினத அப்பா கட்டினான்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதானே. அது தாத்பரியம், ஒரே தாத்பரியம், ரெண்டு பேர் வீடு அது, அது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கட்டியிருக்கா, ரெண்டு பேரும் அபிப்பிராயமும் ஒன்னா இருக்குது, அத மாதிரி இது. அதனால ரெண்டு பேர் சொன்னதுலேயே விரோதம் கிடையாது அப்படின்னு சொன்னச்ச ஒரே ஒரு ஆச்சாரியர் எம்பெருமானார். எப்பேற்பட்ட ஆச்சாரியர் எம்பெருமானார், ஒரு ஆச்சாரியர் கிடைப்பாள, அந்த ஆச்சாரியரை வெளில கொண்டு வந்தவர் சுவாமி தேசிகன். அத்தனை கிரந்தங்கள்ல எதி சாகபோம வசதாம் ஆவர்த்திகள் எவ்வளவுலாம் சாதிக்கிறார் சுவாமி, எல்லா எவ்வளத்தை ஸ்திரீகளோட கழிப்பா, நான் கூட ஸ்திரீகளோட தான் கழிச்சேன். எப்படி கழிச்சேன்னாக்க, எம்பெருமானார் ஸ்ரீசூக்தியுடைய ஆவர்த்தி ஆகிற ஸ்திரீகள்லாம் நான் சேர்ந்து கழிச்சுட்டேன் அந்த ஆவர்த்தி ஸ்திரீகளோட அப்படின்ற அந்த மாதிரியே அவர் காலம் போச்சான். எதிர்பிரபர பாரதி ரசபரேன நீதம் வயகா பிரபுள்ள படிதம் சிறப்பழமிக்ஷமம் பிரார்த்தையன்னு, அந்த மாதிரி எம்பெருமானாருடைய வைபவத்தை வெளில கொண்டு வந்தவர் சொதகா பிக்காஸ் விரும்பிக்கிறது அது. அதை இன்னும் நன்னா விரும்பிக்க வச்சவன் சுவாமி தேசிகின்றது. அதனால அப்படிப்பட்ட எம்பிரமானால் தவ சொல்லுவேதா அல்லது விரோதமாக சொல்லுவேதாது, அதனால அது கிடையாது. ஆகவே தேஜஸோட பாகங்கள்லாம் செதறி பரவருது, செதறி போயிடுத்து அது பரவருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து அந்த நாங்க என்ன சொல்ல தெரியுமா இல்லையோ, அவயவங்கள் அது மாதிரி பண்ணல, அது அவயவங்கள் பண்ணல, இதுவாகல, அதனுடைய கிரணம் தான், அதனுடைய தர்மம் தான் பரவது சிதறது அப்படின்னு சொல்லணும். அதுவே பரவல, அதுவே சிதறல, அதை புரிஞ்சுக்கோங்க. சுவாமி வந்து உதாரிக்கிறாரு, சர்வார்த்தத்தையும் தேசியனும் சாதிக்கிறார். ஜலம் இருக்கே, ஜலம் வந்து ஜில்லுன்னு தான் இருக்கணும், அதற்கு சைத்தியம் தான் சுவாவம். ஆனால் அந்த ஜலத்துல வெந்நீர், வெந்நீர்னு சொல்றோம் நாமும், அப்ப எப்படி இது வெந்நீர் ஆச்சு அப்படின்னா, அந்த தேஜோ மகாபூதம் இருக்கோ அதனுடைய கிரணங்கள், அதனுடைய பாகங்கள்னா அதுல படுறது, படவேதான் அது சூடா இருந்தது, அது சூடா இருந்தது. ஜலம் ஜலம் சுடவே சுடாது, ஆனா அதனுடைய தேஜோ மகாபூதத்தினுடைய அவயவங்கள் இருக்கு, அதுல அவயவன இந்த இடத்துல பிரபைன் தான் இருக்கும், அதனுடைய கிரணங்கள் இருக்கு. அந்த கிரணம் இருக்கவே அது சுடுறது, ஜலம் சுடல, புரிஞ்சுக்கோங்க, ஜலம் சுடல, நெருப்பு தான் சுடும், நெருப்பு தான் சுடும், ஜலம் சுடாது. ஆனால் அந்த ஜலத்துல அதனுடைய அவயவம் இங்க சேர்ந்துருக்கு, தேஜத்தினுடைய சேர்ந்துடுறது, சேர்ந்துடவே அது நமக்கு சுடுறது. அது இதெல்லாம் உதாரிக்கிறது. அதனால இந்த மாதிரி நீ சொன்னியே, தேஜ தேஜோ திரவியம் அது செதறி போயிடுத்து, அதனுடைய பாகம் தான் இந்த இது பிரபைங்கிறது, அது கூட ராகோ ஷிரகா அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும், அத மாதிரிதான் நீ சொன்ன, அது தவறு, அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் சூரியனுடைய பாகம் கூட சிதறதே கிடையாது. அத மாதிரி சூரியனுடைய பிரகாசம் இருக்கு, ஒளி கதிர், அதுவும் தனிதான், அதுவும் பிரபை, அது வேற, அந்த பிரபையுடைய சூரியன் வேற, சூரியனுடைய பிரபை வேற, சூரியன் வேற. அப்படின்னாக்கா அந்த சூரியனுடைய இது கிரணங்க பூமியில படுறது எம்மையான பண்றது, ஆனா இருக்கிறதோ சூரியன் அங்கதான், அப்ப சூரியனே என்கிட்ட வந்துருக்கா இல்லையே, அத மாதிரி கிடையாது. அதனால எம்பெருமானார் வந்து இதைதான் அனுகிரகிக்கிற. ஆகவே ரெண்டுத்துக்கும் துளிகள விரோதமே கிடையாது. சொல்றது என்னன்னா, சூரியனுடைய பிரபைகள் வருது கிரணங்கள், அந்த பிரபைகள் தான் கைதப்படுறது, கைதப்பட்டதுன்னா அதை படிச்சது தெரியுது. நாளைக்கு வெயில் வந்ததுன்னா பண்ணி பாருங்க, பார்த்தா எம்பெருமானார் எப்படி அனுபூத விஷயத்தை அழகா காமிச்சிருக்காருன்னு தெரியும் அது. அதனால இதுதான் இந்த இடத்துல இருக்கே தவிர்த்து எங்கேயுமே எம்பெருமானார் விரோதமா சாதிக்க மாட்டார், சாதிக்கவே இல்லை. சாதிக்காத விஷயத்த விரோதமா சாதிக்கிட்டு வச்சுட்டு அது சாங்கிய பட்சம் தான், அது இது நம்ம பட்சம் இல்லை, உங்க பாஷகால சித்தாந்தம் அது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றதால கேள்வியே கேட்க வேண்டாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு என்ன சுவாமி சாதிச்சிருக்காரு, இது வந்து பாஷ்யக்காரர் அதாவது தரிசன ஸ்தாபகால இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா, தன்னுடைய சித்தாந்தம் இதுன்னு சாதிச்சுடுவான், சாதிச்சுட்டு இத வந்து நீங்க நன்னா ஸ்தாபிச்சுன்னு நீங்க ஸ்தாபிச்சுடுங்கோ, அதை நன்னா பரப்பு பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அப்படி மகா சூக்ஷ மேதாவிகள் வாழலாம். அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா, அது எல்லா சித்தாந்தத்திலையும் உண்டு. எனக்கு இது வந்து சங்கராச்சாரிய விஷயத்தையும் சொல்றா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபராக, இது என் சித்தாந்தம், இதை சாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்னா சிஷ்யார் தனக்கு தனக்கு தலை ஒவ்வொன்றும் எழுத ஆரம்பிச்சுட்டாளாம். கூட குப்பங்கிற வியாக்கியானத்துல பெரியவர்கால சுவாமி 18 தத்துவமும் நம்ம எழுதியிருக்க, அதாவது அத்வைதங்கள்லயே 18 அத்வைதங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்க. ஏன்னா அத்தனை பேர் அத்தனை விதமா வியாக்கியானம் விட்டு போட்டா, இத மாதிரி நம்ம சித்தாந்தத்திலையும் நிறைய பேர் எழுதியிருக்கா. அதுல ஒரு ஆச்சாரியர் திருநாமம் அப்படின்னு பேர் மறந்து கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சச்சானந்தியாய கல்பத்தை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. முக்கிய திசையில ஆனந்தியாய கல்பதே தாக்க ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம். ஜீவனுக்கு வந்து ஆனந்தியம் வந்துடுறது, அதாவது சுரூபமே விபுவா போயிடுறதுன்னு அர்த்தம் பண்ணிட்டான். ஒரு ஆச்சாரியே எழுதிட்டாருலேயே அது வந்து சுவாமியே அது தர்மபூத ஞானம் தான் ஆனந்தியத்தை அடைகிறது, விபுத்தத்தை அடைகிறது. ஜீவஸ்வரூபம் விபுத்தத்தை அடையவே இல்லை, இதுதான் நமக்கு சித்தாந்தம். ஜீவன் அணுதம். ஆனா அது மாதிரி எழுதிட்டாரு சுவாமி என்ன பண்ணாருன்னா, இன்னொரு சுவாமி சாதிச்ச சர்வார்த்த சித்தியில ஏதோ ஒரு இடத்துல அழியன் உலகம் தேடி பார்த்தேன், அழியனுடைய மந்தபதி தெரியல. பயம் பயம்னா ஜானி வகையே அவருடைய திருவுள்ள என்னன்னு அரியனுக்கே தெரியல அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பயம்னா ஜானகி மகேன்னு. ஏன்னா இத மாதிரி சில பேர் தான் என்ன பண்ணிடுவான்னு அர்த்தத்தை வைபவவாதமாக சில விஷயங்களை சேர்த்து சொல்லிடுவா, சேர்த்து சொல்லிடுவா. இது எல்லா இடத்துலயும் உண்டு. தேனும் பாடும் நெய்யும் கன்னடம் அவது மத்தே அப்படின்னு மூணாமத்திரம் சாதிக்கிறார். இரண்டாமத்திரியும் மூணாமத்திரம் சாதிக்கிறார் சுவாமி. தேனும் பாலும் கன்னடம் அவது மத்தே அப்படின்னு சொன்னாக்க தேனும் பாலுமையும் கண்ணனும் அவதுமத்தேன்னு. அதுக்கு இவருடைய ஆளவந்தாருடைய நிர்வாகம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதும் எல்லாம் சேர்ந்தா எப்படி மதுரமா இருக்கும், அந்த மாதிரி எம்பரமான மதுரமா இருக்கான், அற்புதமா இருக்கான், அவ்வளவு மதுரமா இருக்கான்னு ஆளவந்தார் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எம்பரமான நிர்வாகமும் தேனும் தேனும் பாலும் பாலும் நெய்யும் நெய்யும் கண்ணனும் கண்ணனும் அமுதும் அமுதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத மாதிரி இவருடைய நிர்வாகம். இப்ப இது அவர்தான் இவர்தான் ஏத்துக்கிறதா நம்மளால இந்த மாதிரி சாதிச்சு போயிட்டாரு. வைபவவாதம் அல்லது ரெண்டு பேருடைய அனுபவம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடப்படுது. இத மாதிரி எல்லா சாஸ்திரங்கள்லயும் இத மாதிரி விரோதம் இருக்கிற மாதிரி தோணும். எதுவுமே விரோதம் கிடையாது. இத்தனை உதாரணங்கள் சொல்றது எதுக்குன்னாக்க ஆச்சாரியால் சாதிக்கிற விஷயத்துல துணி கூட அபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியார் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அபத்தமான அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதுக்கோசரம் தான் இதெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்க. அதனால இதை விஞ்ஞாபிச்சு நடிகன். ஆக பாஷ்யகாரர் எங்கேயும் விரோதமான விஷயத்த சாதிக்கவே இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். அடி பாஷ்யே பஸ்வத்ரபாதௌ பிரதிஹதி பஹளி பாவபூர்வம் யதுக்தம் தேன ஸ்ரோதஸ் சமாதிம் பரமதனயதஹ ப்ராஹுரேகே ப்ரபாயாம் வஸ்துன்யஸ்தே விகல்பே ஸ்புட விகடனயோஹ வக்துராப்தஸ்ய வாசோஹ தாத்பரியம் தர்க்கமானானுகுணம் அதிகுணைஹி சிந்தியம் அந்தே வசத்தி அப்படின்னு சுவாமி சாஸ்திரம் பாஷ்யே பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எந்திரமான சரிக்கிறது. பாஸ்வத் பிரபாதம் பாஸ்வத் அப்படின்னா சூரியன் பிரப கிரணம் அதாவது சூரிய கிரணங்கள் ஆதிசப்தம் இருக்கு அதனால நயன ரஷ்மி கண்ணனுடைய கதிர்கள் அதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இவைகளுக்கெல்லாம் பிரதிஹதி பகலீபாவபூர்வம் பிரதிஹதி பிரதிஹதினாக்க தடுக்கிறதுன்னு அர்த்தம். தடை தடை பண்றது அதாவது போயிட்டே இருக்குது நம்ம கதிர்கள். அந்த சமயத்துல இப்ப நான் வந்து கண்ணால இப்படி பார்த்துட்டே இருக்கேன், யாருமே இல்லை எதுவுமே இல்லை எதிர. அப்ப எனக்கு என்ன ஆகும்னு என் கண்ணு கதிர்கள் நேரம் போயிட்டே இருக்கும். கடைசியில எங்க எது இருந்ததோ அதை முடிதான் கிரகிக்கும். எதுவுமே இல்லைன்னா வெறும் வானத்து தான் ஆகாசத்து தான் கிரகிக்கிறது. ஆனா எதுல ஒருத்தன் வந்து இருந்தாக்க அவன் திருவங்களுக்கு தெரியறது இதுதான் பார்க்கணும். அதனால பிரதிஹதி பகலீபாவபூர்வம் அப்போ அது தடப்படுறது. சூரியனுடைய ரஷ்மி கையில தடப்படுறது தடப்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ பகலீபாவபூர்வம் பகலீபாவம்னாக்க படிச்சா தெரியுது இன்னும் அதிகமா தெரியுது. பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படியே வெறும பார்த்தோம் கையால தடுக்கல அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இது தெரியறது இல்லை. அம்மாங்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிறா பாருங்க, பழக்கு போடுறோம், பெயிண்டே அடிக்காம சிவரெல்லாம் அழுதுபடி வயசுல. அந்த சமயத்துல நீங்க வழக்கு போட்டாக்கா பறிச்சுன்னு தெரியாது. அதே பெயிண்ட் அடிச்சுட்டோம்னாக்கா புதுசா வர்ணத்தெல்லாம் போக்குறோம்னு பெயிண்ட் அடிச்சுட்டாக்கா பல பணம் பணம்னு ஜொலிக்கும். ஏன் ஜொலிக்கிறது? அந்த முதல்ல அழுதுபடின்னு சொன்ன பாருங்க, அப்போ அந்த சிவரு சரியில்லை, அதனால அதனுடைய ரஷ்மிகளை அது சரியா காமிக்க மாட்டேங்கிறது. அதே இந்த பெயிண்ட் அடிச்சுக்கோனாக்க புது பெயிண்ட், அது நல்லா படிச்சுன்னு இருக்கிறதுனால அதுல திட்டத்திட்டா எதுவும் இல்லைன்னா அவ்வளவு நல்லா படிச்சுன்னு தெரியறது. அத மாதிரி இது வந்து தடுக்கப்படுறது உள்ளங்கையாறு, அதனால அது நல்லா தெரியறது. அந்த மாதிரி கண்ணாடியில முகம் நல்லா ஸ்பஷ்டமா தெரியறது. இத பாத்து அதனால பிரதிகதி பகலே பகவ பூர்வம் எது உத்தம் எது எம்பெருமானார் சாத்தியரோ தது பரமதனிய நயத்தகாம். அது இன்னொருத்தருடைய இன்னொரு மதம், அது அந்த வழியில தான் சொல்லிருக்க அப்படின்றத அதை கொண்டு இப்ப சொன்னதற்கோ இல்லையோ கையில் தடுக்கிறது அதுதான் சரியானது. அதே முதல்ல சொன்னீங்களே நீங்க பிரபா பிரபாவத்ரயம்ன்றது, அது மட்டும் பிரபாயாம் ஸ்ரோத சமாதி, அதாவது பிரமதத்தவர் சொல்றது, பிரமதத்தவர் சொல்றதுன்னா சாங்கியாலாம் சொல்றது அல்லது சாங்கரால் சொல்றது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குதான் உதாரணம் என்ன சொன்னா ஜலப்பிரவாகம் ஸ்ரோதஸ்தமாதின்னு ஸ்ரோதக, ஸ்ரோதகனாக ஜலத்தினுடையது. அது என்ன பண்றது? பிரவாகம் வருது, பிரவாகம் வச்சு ஏற்கனவே சொன்ன பாருங்க அது வேகமா என்ன வந்துருக்குது, ஜலம் நிறுத்திட்டான்னாக்க வேகம் போயிடுறது. போன வருஷம் திருப்பந்தி ஆண்டம் திருநஷத்துக்கு சதத்துக்கு மதுரைக்கு போயிருந்தோம், போன அன்னைக்கு திங்கட்கிழமை சொதுப்பா இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி போயிட்டோம். அங்க பக்கத்துல ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு, அந்த ஓடையில ஜலமே இல்லை. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டா ஜனம் வந்துருக்கு, திங்கள் சிறுதால் ஜனம் இல்லை, புதன்கிழமை ரெண்டா வந்துருக்கு, என்ன தெரியாத மாட்டோம் புதன்கிழமை வந்து சனி ஞாயிறுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவ ஏதோ 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இது தடுத்தெடுத்து இது பண்ணி போகலாம், இங்க ஒரு வாட்டி அங்க ஒரு வாட்டி அப்படி அப்படி தப்பாளம் ஜலத்தை, அதனால ஒரு நாள் குறையிறது ஒரு நாள் ஏறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. எவ்வளவுக்கு நம்ம ஜலப்பிரவாகத்தை நிறுத்திட்டான்னாக்க அப்ப ஜலப்பிரவாகமானது ஒரு கட்டத்துல நின்று போயிடுறது, முடிஞ்சு விடுறது. அத மாதிரி இந்த பிரபாவ திரவியம், பிரபாவ திரவியம் கணக்க நாசத்தை அடைஞ்சிருக்குன்னா இது ஒண்ணு ஆசத்தை அடைஞ்சிடும். நம்ம சொன்னது வழக்கு மலையை எடுத்தோம்னாக்க அதனுடைய பிரபைகளும் மலையேறிடும், அதுவும் போயிடும் சொன்ன பாருங்க. அதை ஏகே பிராகு சில பேர் சொல்றா, இது சாங்கியர் சொல்றதன்னா வச்சுட்டு சத்தியாருடைய மதத்தை வச்சுட்டுதான் அதை சொல்றேன். வஸ்துத இப்ப சொன்னே இதுதான் சரியான தத்துவம் அப்படின்னு சில பேர் சொல்றார். அப்படி சொன்னவரோ எம்பெருமானார், அவர் சொல்ற விஷயத்துல ஒண்ணு தவறு ஒண்ணு சரி அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? அதுல ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமே அப்படின்னா ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா பரஸ்பர விரோதமா இருக்கிறது எடுத்துக்கவே முடியாது. அதனால விகல்பம் பண்ணிக்கலாமே, விகல்பம் பண்றது விரோதம். ஏன் அப்படின்னா வஸ்துனி விகல்பே அஸ்தே, வஸ்துல விகல்பமே பண்ண முடியாது. ஒன்னும் இப்படியா இருக்கும் இல்ல அப்படியா இருக்கும், ரெண்டு இல்லாம இருக்கிறதுன்றது தவறு, ரெண்டு இல்லாம இருக்கிறதுன்றது தவறு. ஏன்னா ரெண்டும் ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வஸ்துவுக்கு ரெண்டு தர்மம் இருக்குன்னு சொன்னா தவறு. இல்லைன்னா நீங்க கால பேதாது விஷய பேதாது அப்படின்லாம் சொல்லணும், கால பேதாது தேச பேதாது அப்படின்லாம் சொல்லணும், அப்படி கூட இங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேஜஸ்து மகாபூதம் அதனுடைய கிரணம் அவயவம் ரஷ்மி அப்படின்னு சொல்லணும், அப்படி சொல்ற இடத்துல இத மாதிரி விகல்பம் வராது, வஸ்து அது வரவே வராது இந்த இடத்துல. அதனால வஸ்துனி விகல்பே அஸ்தே, அது போயிடும், அஸ்தேன்னா நிராகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், நிராகரிக்கப்பட்டது. விகடனையோ ஸ்புட விகடனையோ, அதாவது விகடனம்னாக்க விரோதம் கேட்டு, அது அந்த விரோதம் வந்து ரெண்டு ஸ்ரீசுக்கு ஸ்புடமா தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது. நீங்க அர்த்தம் பார்க்க இத மாதிரி அர்த்தம் பண்ணிண்டாக்கா விரோதம் தெரியும் உங்களுக்கு, பட்சகால ஸ்ரீசுக்கே விரோதம் தெரியும். ஆனா பக்து ஆப்தசிய வாச்சகு, பக்தா யாரு அப்படின்னா எம்பெருமானார், அவரை மாதிரி ஒரு ஆச்சாரியர் ஆப்தர் யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட உகந்த ஆப்தர். வக்துஹு ஆப்தஸ்ய, சொல்றவன் பரம ஆப்தர், அவருடைய வாச்சோகோம். அழகான பதங்கள், ஏன்னா பத்திமன சுவாமி கொண்டாடுறது வாச்சோகோ அப்படின்னு சொன்னார். ரெண்டு ஆச்சாரியர்கள் சொன்ன ரெண்டு வாக்குனாலே விரோதம் இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். அப்படி இருந்துச்சு, ஒரே ஆச்சாரியர் சாதிக்கிற ரெண்டு ரெண்டு வாக்கு ரெண்டு விஷயங்கள் ரெண்டு வாக்கியங்கள், இதுல போய் எப்படி விரோதம் சொல்ல முடியும்? ஒரே ஆச்சாரியர் பரமாத்தரான இந்திரமானவர் ஆச்சாரியர், அவர் சொல்றதுல திரோதமியை சொல்ல முடியாது. பக்துஹு ஆத்மஸ்ய வாச்சோஹோ தாத்பரியம், தாத்பரியம் அதனுடைய அவருடைய தாத்பரியம் என்ன? ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாம ஒரு தாத்பரியம், அது சரியான அர்த்தம் என்ன அப்படின்றத அதிகுணைகி அந்த வசதி, அதாவது நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடிய நல்ல அறிவை உடைய அந்த வசதி சிஷ்யர்கள், அவளால் சிஷ்யர்களால தக்கமானானுகுணம், தர்க்கம் அப்படின்னா யுக்தி, மானம் அப்படின்னா பிரமாணம், அதனால தர்க்கத்தோட சேர்ந்த பிரமாணம் அற்புதமான இது. ஏன்னா மனுஸ்மிருதி சொன்னச்ச ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா யா தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரா அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. இங்க வந்து வேத வாக்கியமோ அல்லது ரிஷிகள் சொன்ன வாக்கியங்களோ எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு வேதத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ விரோதம் இல்லாம தர்க்கத்தை கொண்டு யாரு தர்மத்தை விவரிக்கிறானோ அர்த்தத்தை சொல்றானோ அவன்தான் தர்மத்தையே அறிந்து கொண்டவன், மற்றபடி இது யாரும் தர்மத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. அதனால தர்க்கமானானுகுணம் யுக்தி, அந்த யுக்தியோடு சேர்ந்த பிரமாணம், அதனால பிரமாணம்ன்றது நல்ல தர்க்கத்தோடு கூடதா இருக்கணும், குதர்க்கமா இருந்ததுன்னா அதை ஏற்கவே வேண்டாம். அதனால தர்க்கமானானுகுணம் சிந்தியம், சிந்தியின்போம் அது பிரத்யக்ஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை நேர்த்தியா சொல்லிட்டோம். அவாவா அனுபவத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவமானது இத மாதிரி நமக்கு காமிச்சு கொடுக்கறது, என்னென்ன காமிச்சு கொடுக்கறது? ஒரு தேஜோ மகாபூதம்ன்றது வேற, அதனுடைய பிரபை அப்படிங்கிறது வேற, அப்படி வேற வேறையா இருக்கு. ஆனால் ஒன்னு தர்மி ஒன்னு தர்மம், ரெண்டும் திரவியம் தான். ஏன் திரவியம்ன்றது நேர்த்தியா சொன்னோம், தேஜோ திரவியம் என்ன பண்ணும், இருட்ட தோக்கடிச்சிடும். அந்த தேஜோ திரவியத்தினுடைய தர்மம் இருக்கே பிரபை, அதுவும் இருட்ட போக்கடிக்கிறது, அதனால ரெண்டும் திரவியம் தான் அப்படின்னு சொன்னோம். இங்க கூட நமக்கு ஞானம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷம் அகம் அகம் அகம் அப்படின்னு தெரியறது பாருங்க, அது ஞான சுரூபம்னு சொல்லிட்டோம். ஆனால் தர்மபுத ஞானம் என்ன பண்றது, அந்தகாரத்தை போக்கடிக்கும். ஆத்மஸ்வரூபமும் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறோமே, அந்த இது நமக்கு இதுவே அஞ்ஞானம். ஆத்மஸ்வரூபத்தை உடம்புன்னே நம்ம நினைச்சுட்டு இருப்போம், அது போய் ஆத்மஸ்வரூபம் அகன்றது வேற, இந்த தேகம்ன்றது வேறன்னு தெரிஞ்சுப்போம். ரெண்டுமே அந்த காரத்தை கொப்பிடிப்போம். அத மாதிரி இங்க தேஜோ திரவியமும் அதனுடைய பிரபையும் ஒரு அந்தகாரத்தை இருட்ட கொப்பிடிக்கிறது. அதனால இது பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கறது, பிரத்யக்ஷமா பார்க்கறதுனால யுக்தியும் சரியா இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணமும் சரியா இருக்கு. அத மாதிரி ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் அவைகளும் நமக்கு அனுகூலமா இருக்கு. அவையினால இந்த பிரமாணங்களை எல்லாம் கொண்டு பார்த்தோம்னால் எல்லாம் நமக்கு அனுகூலமா தான் இருக்கு. ஆகவே எம்பெருமானால் சாதித்த விஷயத்துல ஒரு விரோதமோ தோஷமோ எதுவுமே கிடையாது. பாஷ்யகார சாட்சி அத்தனையும் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்றத இங்க அற்புதமா சாதிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஹரியம்.